श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा कृति. அடுத்தது இரண்டாவது ஸ்லோகம். யதைகைக குணப்ராந்தே ஸ்ராந்தா நிகமவந்தினஹ யதாவத் வர்ணனே தஸ்ய கிமுதான்யே மிதம் பசாஹ. அதாவது பகவானுடைய குணங்கள் அனந்தம், முடிவில்லாதவை, உயர்வர உயர்நலம் உடையன பகவான். அப்படிப்பட்ட குணங்களை வர்ணிக்கிறதுன்றது முடியாது. சரி, ஒரு குணத்தையாவது வர்ணிக்க முடியுமா அப்படின்னால் அதுவும் கஷ்டமானது. ஏன்னால் வேதங்கள் பகவானுடைய குணங்களை சொல்ல தொடங்கி ஒரு ஓரத்துல தான் நிக்கிறது. அபௌருஷேயமான வேதத்திற்கே இந்த நிலையினால் சாதாரண குறைவான மிதம் பசாக குறைவான புத்தியோடு கூடினவர்கள் வந்து பகவானை வர்ணிக்க முடியாதவர்கள் தான் அப்படின்றத துளி கூட சந்தேகமே இல்லை. அப்படி இந்த முதல் கொஞ்சம் ஒரு 7-10 ஸ்லோகங்கள்ல சுவாமி தேசிகன் தான் இந்த ஒரு அரிய மகத்தான செயல்ல இறங்கியிருக்கோம், ஆனால் நைச்சானுசந்தானமாக ஆழ்வார் எப்படி தன்னை சொல்லிக்கும் பொழுது, நீசனேன் நிறைவொன்றுமிலேன் எண்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே அப்படின்னு திருவேங்கடமுடையான் விஷயமான பாசுரத்தை. அது எதற்காக, நம்ம போன்றவ அனுசந்தானம் பண்ணும்போது தன்னை எப்படி சொல்லிக்கணும் அப்படின்றத காண்பிக்கிறதுக்கு அந்த கிரமத்துலதான் இது. ஆனால் சொன்ன விஷயம் அத்தனைக்கும் பிரமாணம் இல்லாமல் சுவாமி தேசிகன் வாக்கியங்களை பிரயோகம் பண்றதில்லை. அப்போ ரிக்வேதம் அதுல என்ன சொல்றது அப்படின்னால், பகவானுடைய மகிமைய ஒரு பாகத்தை கூட கூற முடியாது. அப்படி இங்க என்ன, நதே விஷ்ணு ஜாயமானோ ந ஜாதோ தேவ மகிம் ந பரமந்தமாப அப்படின்னு எம்பெருமானுடைய பெருமைகளை அறிந்தவன் யாரும் இன்னும் உண்டாகவில்லை, இதுவரையில் இல்லை என பரிபூர்ணமாக. ஏனால் ஆழ்வாரும் பாசுரத்தில் அனுபவிக்கும் பொழுது எப்படின்னால், தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே அப்படின்னு திருவந்தாரில ஆழ்வார். ஆஸ்ரித்தால் எப்படி விருப்பப்படுறாளோ அப்படி, அதனால இன்னதுதான் வரையிட்டு சொல்ல முடியாது அவனுடைய ரூபம் குணங்கள் எதையுமே. அப்படி அப்போ யாரான சொல்ல முடியுமா அப்படின்னால், பிரம்மாவை போல நீண்ட ஆயுள். ஏன்னால் அவருக்கு 100 வயசுன்னு அது கணக்கு எத்தனையோ போயிட்டு இருக்கு. அவருக்கு வயசு என்னமா 1 போட்டு 192 சைஃபர் போட்டா அதை என்ன சொல்றோமோ அவ்வளோ வருஷம் நம்ம கணக்குல. அதனால அவர் வந்து என்ன அவருடைய ஆயச சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு கணக்கு பண்ணி வச்சிருக்கா, ஒரு பகல் போதுல 14 தடவை இந்திராதிகள் மாறுறா அவருடைய பகல் போதுல. அவர் வந்து கால் அலமெண்ட் வரேன்னு போனாரா, கால் அலமெண்ட் வந்துட்டார். இதுக்குள்ள ராவணன் பிறந்து போயாச்சு, பிறந்தானா போயாச்சுட்டாளாம். அவ்வளோ இது பண்ணிட்டாங்க அதுக்குள்ளாம். அவர் இது வந்து அவ்வளோ காலம் நீண்டு ரொம்ப பெருசு அவரது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மாவனுடைய நீண்ட ஆயுள், 1 கோடி முகம், அதுக்கப்புறம் தூய்மையான மனசு. அப்படி இருந்தால் அப்போ என்ன, எம்பெருமானே உன்னுடைய குணங்கள்ல 10 லட்சத்துல ஒரு பகுதி, அத சொல்ல முடியுமோ முடியாதோ அப்படின்னு. சதுர்முகாயுர் யதி கோடி வக்த்ரோ பவேன் நரஹ வாபி விசுத்த சேதாஹ சதே குணானாம் அயுதைக அம்சம் வதேன் நவா தேவவர பிரசீத அப்படின்னு வராக புராண ஸ்லோகம் அதுல. அதனால அத பிரமாணமாக வச்சுட்டு இந்த ஸ்லோகத்துல வரும்பொழுது நிகம வந்தினகா வேதங்களும் ஆரம்பிச்சு ஒரு அளவோட தான் நிறுத்துறது. என்ன பிரசித்தமான வாக்கியம், எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசக, வேத வாக்கியம், ஸ்துதி வாக்கியம். வாக்குனால சொல்ல முடியலன்னு சரி மனசுல எண்ணலாமே, அதுவும் முடியாதுன்னு எடுத்து வேதம். அப்படி இருக்கிறச்ச எப்படி சொல்ல முடியும்? அதை அனுசரிச்சு வந்த வராக புராண ஸ்லோகம் கோபால விம்சதியில வரும்பொழுது சுவாமி தேசிகன் நிகமாந்தை ரதுநாபி மிருக்யமானம், வேதங்களால இன்னமும் தேடப்பட்டு வருபவர் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். நான் மறை தேடியோடும் அப்படின்னு ஆழ்வார் வாக்கியம், அது அப்படியே மொழிபெயர்த்திருக்க ஆழ்வார் பாசுரத்துல எங்கேயோ வருது. நான்மறை தேடி ஓடும், அதை நிலைநாட்டுறதுக்கு தான் வேத பாராயணக்காரா பின்னாடி போறா பெருமாள் உற்சவ காலத்துல வீதி புறப்பாடும் போது. அதுக்கப்புறம் இதுல வந்து வரும்பொழுது ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்துல சொல்லும் பொழுது இரகா த்வதேகைக குணாவதிப்சயா சதாஸ்திதா நோத்திய மதோதிச்சேரதே அப்படின்னு ஆளவந்தார். அதாவது பகவானுடைய ஒவ்வொரு திருக்கல்யாண குணங்கள் எல்லைய குறிப்பிடணும், குறிப்பிட்டு சொல்லணும்ன்ற ஒரு விருப்பத்தினால என்னன்னா வேதங்கள் பதங்களை பிரயோகம் பண்ணி ஆரம்பிச்சது. அந்த முயற்சியில அடுத்த இதுவே தாண்ட முடியல, இதுலயே நிக்கிறது. முதல் குணத்தை சொல்றதுக்கே முடிய மாட்டேன்றது, அவ்வளவு அதை வெளிப்படுத்துற அவதாரங்கள் இன்னும் என்னென்னமோ எங்கெங்கயோ என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. இப்ப இங்க எதுவும் நடக்கல, நம்ம பார்க்கல, அவ்வளவுதானே ஒழிய. ஒரு இடத்துல வந்து ஏன்னா எம்பெருமானுடைய அந்த விஸ்வரூப சேவையை சேவிச்சுட்டு அர்ஜுனன் ஆச்சரியப்படுறான், அதே மாதிரி மார்க்கண்டேயருக்கு காண்பிச்சிருக்க தன்னுடைய விஸ்வரூபத்தை. அதுல வந்து அவர் பிரம்மாண்டானி ரமந்திதே அப்படின்னு, பிரம்மாண்டங்கள் மயிர்காலுக்கு மயிர்கால் எம்பெருமானுடைய திருமேனிய பார்த்தால் ஒரு ஒரு மயிர்கால ஒரு ஒரு பிரம்மாண்டம் சுடண்டு இருக்கான், அத மார்க்கண்டேயர் சேவிக்கிறார் அப்படின்னு. அதனால என்ன ஆளவந்தார் சாய்க்கிறார்னா வேதமும் என்ன பண்றதுன்னா ஒரு குணத்துல ஒரு பாகம் கொஞ்சுண்டு அத்த ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சு அதுலயே நிக்கிறதுன்னு அதுவே இன்னும் முடியல. அப்புறம் என்ன அடுத்த முதல் ஸ்லோகம் முதல் பாசுரம் உபன்யாசம் ஆரம்பிச்சா அதுவே 15 நாள் வரைக்கும் ஓடிட்டு இருந்துன்னா அவ எங்க அடுத்த பாசுரத்துக்கு போறது? அது சாதாரணமான இங்க வியக்திகளுக்கே இருக்குன்னா வேதத்துக்கு எம்பெருமான பத்தி சொல்லும் பொழுது அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவருடைய அனுபவம். ஏன்னால் யஸ்ய பிரம்மச க்ஷத்திரம் ச உபே பவத போதனஹா மிருத்யுர்யஸ்ய உபசேசனம் கைத்தா வேத எத்ர சஹா அப்படின்னு கட்டோபனிஷம் அந்த வாக்கியம். இதுல நமக்கு இங்க கைத்தா வேத எத்ர சஹா, அதாவது அவன் எப்படி உள்ளான் அப்படின்றத உள்ளத உள்ளபடி யார் அறிந்து கொள்ள முடியும்? யாருமே தெரிந்து கொள்ள முடியாது. இததான் வந்து இந்த ரகசிய கிரந்தத்தினுடைய தனியனாக அனுசந்திக்கும் பொழுது ஒரு ஸ்லோகம் சொல்றார், அவிஜாதம் விஜானதாம் விஜாதம் அவிஜானதாம். யார் வந்து தெரிஞ்சின்றிருக்கேன்னு நினைக்கிறானோ அவன் ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல, யார் ஒண்ணுமே தெரியலேன்னு நினைச்சிட்டு இருக்கானோ அவன் தான் வந்து நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கிறவன ஆறான் அப்படி. அதனால எம்பெருமான் ஒருவன் தான் சத்யஸ்ய சத்தியம் உண்மை, அவன் வந்து அவனுடைய அவதாரமோ இல்லை எல்லாமோ உண்மையானது, அதுல ஒன்றும் பொய் கிடையாது, ஒன்றும் பொய் இல்லை அப்படின்னு ஆழ்வார் அனுபவம். சர்வகந்தகா சர்வஜ்ஞகா சர்வவித்து எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவர், அந்த மாதிரியான குணங்களோடு கூடினவர். அப்படிப்பட்ட பகவான அனுபவிக்கிறதுன்னு ஆரம்பிச்சால் ஏதோ கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல எதேகைக குணப்ராந்தே ஸ்ராந்தா நிகமவந்தினா யதாவத் வர்ணனே தஸ்ய கிமுதான்யே மிதம் பசாஹ. ஒரு குணத்தை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சு அதுலேயே நின்றுடுத்து வேதங்களும், அப்போ உள்ளத உள்ளபடி வர்ணிக்கணும்னு மந்த புத்தி உள்ள தான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு தன்னை குறைவாக சொல்லிட்டு ஸ்தோத்திரத்தை மேல தொடர்ற அடுத்தது அடுத்த உபன்யாசத்துல அனுபவிக்கும்.